രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമുനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തതിതരാണി തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോസ്യ ദൈകസിന്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവ തയസ്തനയാ വിഭൂതിഃ സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നഃ കുലവതേർവകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രിയുഗളം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം സരസ്ചമഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തികാര കുലശേഖര യോഗിവാഹാൻ ഭക്താംഗ്രിരേണു പരകാലയതീന്ദ്രമിശ്രാൻ ശ്രീമത്പരാങ്കുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വധനാനുമോദനം സർവാർത്ഥദം ശ്രീ ശതകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം. திருவழிநாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணு வினத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாழ்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற காந்திகளும் தோழை முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதலாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்தை தத்தாய் இராமானுசன் மிக்கவிரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்கநறியும் தடையாய் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிக வேதத்தியல் ஸ்ரீமன்னாதமுனீந்திரவம் செய்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா சுதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹசிரசத்சங்கியக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. திருவாய்மொழியிலே ஏழாம் பத்திலே நாலாம் திருவாய்மொழியாக நாம் பார்க்க இருப்பது ஆழி எழ என்னும் திருவாய்மொழி. ஏழாம் பத்திலே நம்முடைய பாபங்களை எல்லாம் எம்பெருமான் போக்கடிக்கக்கூடியவன் அனிஷ்டச்சோரன் என்பதாக இதனுடைய சாரமாக சொல்லுகிறார். பிரபதன சுலபனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்மளுடைய பாபங்களையும் போக்கடிக்கக்கூடியவனாக அவன் இருந்திருக்கான் என்பதை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இதற்கு முன்னாடி நாம் வந்து தென்திருப்பேரையிலே பராங்குஷ நாயகியானவர் அந்த இடத்துக்கு போவதற்காக அவர் பிரயத்னிக்க அவரது தாழ்மார்களும் தோய்மார்களும் நீ இப்படி போவது தகுவதல்ல என்பதாக எடுத்துச் சொல்ல நான் போகாமல் இருப்பது முடியாத காரியம் என் மனது அங்கே போய்விட்டது முதலான விஷயங்களை சொன்னார் என்பதாக பார்த்தோம். அதற்கும் முன்னாடி கங்குலும் பகலும் என்கிற திருவரங்கம் பெரிய பெருமாள் அவரை பற்றியான ஒரு திருவாய்மொழி. அதுலேயும் நாயிகாபாவத்திலே எம்பெருமான் பெரிய பெருமாளோடு அவனை பிரிந்து கலந்து பிரிந்து இருக்கும்போது பிறகு அவனோடு கலந்த விதத்தை சொன்னார். பிறகு பெரிய பெருமாளானவர் வேட்டைக்காக தென்திருப்பேரையிலே எழுந்தருள இவரும் ஆமோதனம் பண்ணி சரி வேட்டைக்கு எழுந்தருளாம் சொல்ல பின்னால் பெருமானை பிரிந்து அந்த வசனத்தினாலே நானும் தென்திருப்பேரைக்கு போவேன் என்பதாக இவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்த்தோம். இப்படியாக தென்திருப்பேரைக்கு தானே போக வேண்டும் என்பதாக இவர் நினைக்கும் பொழுது பெருமாள் என்ன பண்ணார் என்றால் இவருடைய மனோபாவங்கள் எல்லாம் அவருக்கு தாமே தெரியுமானபடியினாலே இவள் இருக்கிற இடத்துக்கு நாம் விரைந்து வர வேண்டும் என்பதற்காக வேட்டையெல்லாம் சீக்கிரம் முடித்துக் கொண்டு அவர் அதிவேகமாக ஆழ்வாரோடு சம்ஸ்லேஷித்து இருக்க வேண்டும் என்பதற்காக பெரிய பெருமாள் இங்கே திரும்பி எழுந்தருளினாராம். அதை சாக்ஷா சுவாமி அழகா சொல்றார். கீழ் திருவாய்மொழியிலே பாக்கிய சம்ஸ்லேஷ அலாபத்தாலே வந்த அவசாதத்தாலே மானச அனுபவமும் கலங்கி தென் திருப்பேரியிலே போக அத்தியவசித்த இவருட ஆர்த்தியைக் கண்டு பெரிய பெருமாள் இவருக்கு தாம் விஜயலட்சுமி பரிவர்த்தனாய்க் கொண்டு எழுந்தருளுகிறபடியை அத்தியந்த விசதமாக மனசாலே அனுபவிக்கும்படி பண்ணியருள. அத்தாலே பிரகிருஷ்டனாய் இப்படி பேசுகிறார். இவரை பிரிந்து பெருமா பெரிய பெருமாளை பிரிந்து இவருக்கு எத்தனை மனசிலே ஒரு துக்கம் இருக்கிறதோ அதே அளவு துக்கம் அந்த பெரிய பெருமாளுக்கும் இந்த ஆழ்வாரை பிரிந்து மனசில இருக்கா. அவர் தென் திருப்பெறையிலே போய் இருந்தாலும் அந்த பெரிய பெருமாளுடைய திருவுள்ளம் மனசு மொத்தமாக இங்கே சுவாமி நம்மாழ்வார் பக்கத்திலே அல்லது இங்கே பராங்குச நாயகி பக்கத்திலேயே இருந்திருக்கு. அதனாலே இவருடைய ஆர்த்தியை கண்டு பெரிய பெருமாளானவர் தாம் திரும்பி எழுந்தருள வேண்டும் என்பதாக அதிவேகமாக விஜயலட்சுமி பரிவர்த்தனாக கொண்டு எழுந்தருளுகிறார். விஜயஸ்ரீயோடு கூட, ஏன்னா வேட்டைக்கு தானே போயிருக்கார், அந்த வேட்டையில போய் ஜெயித்து விஜயஸ்ரீயோடு கூட பெருமாள் திரும்பி எழுந்தருளுகிறாராம். அதை பார்த்தால் இவருக்கு எப்படி இருக்கும்? பெருமாளையே நினைத்துக் கொண்டிருந்த தென் திருப்பேரிக்கு போகணும் போகணும் என்று நினைத்துக் கொண்டிருந்த சமயத்திலே அவரே விஜயஸ்ரீயோடு கூட முன்னாடி வந்தால் அப்ப எப்படி இருக்கும்? இவர் மனசு எத்தனை சந்தோஷமாக இருக்கும்! அந்த மாதிரி நிரதிசய சந்தோஷத்தோடு கூட நிரதிசய பிரீதியுக்தராய் சம்பிராந்த மானசராய் கொண்டு ரொம்ப ரொம்ப பிரீத்தோடு கூட ஒரு பரபரப்போடு கூட ஆழ்வார் அருளி செய்கிற பாசுரங்களை இப்போது நாம் பார்க்க போறோம். இதற்கு சரியான ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால், எப்படியானால் அன்றைக்கு ஜனஸ்தானத்திலே 14,000 பேர் ராட்சசர்கள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே பெருமாள் தாம் ஒருவராக கையிலே வில்லை எடுத்துக்கொண்டு கிளம்பி போனார். லக்கோனை பார்த்து சொன்னார், இளைய பெருமாளை பார்த்து, நீர் இங்கே சீதா பிராட்டியை ரட்சித்துக் கொண்டு இந்த ஆசிரமத்தில் ஏறும், நான் போயிட்டு வரேன் என்பதாக இவர் போன பிறகு இவரை பிரிந்து என்ன ஆயிற்றோ ஏதோ ஆயிற்றோ என்பதாக சீதா பிராட்டி மனசிலே கலங்கி இருக்கும்போது பெரிய பெருமாள் அந்த 14,000 பேரையும் 1.5 முகூர்த்தத்திலே வதம் பண்ணிவிட்டு விஜயலட்சுமியோடு கூட திரும்பி வந்தால் அப்போது சீதா பிராட்டிக்கு எத்தனை சந்தோஷமாக இருந்திருக்கும்! அதை வால்மீகி அற்புதமான ஒரு ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். தன் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வதே என்பதாக மிக ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். இது எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை கேள்விப்பட்டிருப்போம், எல்லாரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டிருப்போம் திருவாராதனத்தில். ஏன்னா அத்தனை விசேஷமான ஒரு ஸ்லோகம். தன் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம், சத்துருக்களை எல்லாம் ஒழித்து விட்டு அப்படி எம்பெருமான் திரும்பி எழுந்தருளுகிற ஒரு வைபவம் இருக்கு இல்லையா, கம்பீரமாக திரும்பி எழுந்தருளுகிற ஒரு வைபவம். அதை பார்த்து பிராட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா விஜயஸ்ரீயோடு கூட இவர் வந்திருக்க, பொதுவாக ராமன் ஸ்ரீராமன் என்பதெல்லாம் இல்லாமல் விஜயராகவன் என்னும்படியாக விஜயஸ்ரீயோடு கூட பெருமாள் எழுந்தருளியிருக்கார் அப்படின்னா, அப்ப அதை பார்க்கும்போது எந்த வீரபத்னிக்கு தான் சந்தோஷம் இல்லாம இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் மகர்ஷீனாம் சுகாவகம், அந்த இனி தண்டகாரண்யத்தில எந்த மகர்ஷிக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. இந்த மகர்ஷிகள் தானே எம்பெருமானிடம் சரணாகதி பண்ணினார்கள், நாங்கள்லாம் எங்கள் பாடை எல்லாம் பாருங்கள், மாம்சத்தை அவர்கள்லாம் பிடிச்சு தின்னுகிறார்கள், இந்த உடம்பை அப்படியே பிடிச்சு தின்னுகிறார்கள் என்பதாக எல்லாவற்றையும் மகர்ஷிகள் காண்பித்து பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணி இருக்கிறார்கள். இனிமேல் மகர்ஷிகளுக்கு சுகம் தவிர வேற கிடையாது, எந்த தொந்தரவும் கிடையாது. அதையும் நினைத்து பார்த்தாராம் பிராட்டி. மகரிஷிகளுக்கு சௌக்கியம் பண்ணும்படியாக எம்பெருமான் ஒரு விரோதிகளை ஒழித்து விட்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அதுவும் பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருக்கு. அதனால பபூவ, இந்த அழகான விஷயம் பபூவ என்பதாக நிறுத்திக் கொள்ளணும்னு அழகா சொல்லியிருக்கார் வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட எம்பெருமானை தம் திருஷ்டா அந்த எம்பெருமானை பார்த்து பிராட்டியானவர் பபூவ நிலை பெற்றார் அப்படின்னு அர்த்தம். இத்தனால் நிலை பெறாமல் இருந்தார். பெருமாள் போனாரே என்ன ஆயிற்றோ ஏதோ ஆயிற்றோன்னு அப்படி இல்லை. பெருமாளுக்கு ஏதாவது குறை வந்துருமோ அப்படிங்கறதெல்லாம் இல்ல. பெருமாளை பிரிந்து இவராலையும் இருக்க முடியல அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் அஸ்தான பயசங்கா அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் இருக்கலாம். அந்த ரீதியில என்ன ஆயிற்றோ என்று கவலையோடு இருந்திருக்கிறவர் பெருமாள் அப்படி விஜயஸ்ரீயோட திரும்பி வரும் பொழுது நடந்துதான் வந்துருக்கார். ஆனால் அவரை பார்க்கும் போதே தெரியுறதோட வர்றார் என்பதாக அதை பார்த்த உடனே பிராட்டி அப்போதுதான் பபுவ, அப்பதான் நிலை பெற்றாராம். நிலை இல்லாமல் இருந்தவர் நிலை பெற்றார். அப்புறம் என்ன கேட்டா, ஹிருஷ்டா வைதேகி, ஹிருஷ்டா நான் சந்தோஷப்பட்டார், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரெண்டு காரணம் சந்தோஷத்துக்கு, முதல்ல சொன்னார் சத்ருஹந்தாரம்னு ஒரு காரணம், மகர்ஷீனாம் சுகாவகம் மகர்ஷிகளுக்கு சுகத்தை கொடுத்தார் என்பதாக ஒரு காரணம். அப்போ வைதேகி, விதேக ராஜத்திலே விதேக தேசத்திலே ஜனக மகாராஜனுடைய குமாரத்தியாக இருந்தவர். இயம் சீதா மமசுதா என்பதாக ஜனக மகாராஜனாலே கொண்டாடப்பட்டு இருந்தவர். அவர் ஒரு வீர புத்திரியாக இருக்கக்கூடியவர். வீர பத்னியா இருந்தாதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லாட்டா பிடிக்காது. வீரர்களுக்கு அதாவது க்ஷத்திரிய குலத்து பெண்கள்லாம் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு வீர பத்னியாக இருக்கணும், வீரனுடைய பத்னியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார்கள். சாதாரணமாக ஒரு பிராமண குலம் எடுத்துப்போம், பிராமண குலத்துல பெண்ணா இருந்தா என்ன நினைப்பார் அப்படின்னு கேட்டான்னா, நான் ஒரு நன்னா படித்தவரான பண்பானவர் பண்போடு இருக்கக்கூடிய ஒருவருடைய மனைவியாக நான் இருக்கணும் என்பதாக ஆசைப்படுவார். க்ஷத்திரிய குலத்திலே பிறந்த பெண்ணா இருந்தால் நான் வீர பத்னியாக இருக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுவார். இதுதானே நியாயமாக இருக்கணும். அந்த ரீதியிலே இவர் வீர பத்னியாக இருக்க ஆசைப்பட்டவர். அப்படி 14,000 பேரை 1.5 முகூர்த்தத்தில் வதம் பண்ணிட்டு வந்திருக்கிறபடினாலே அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அன்னைக்கு ஜனக மகாராஜர் சபையிலே ஒரு வில்லை எடுத்து, யாராலையும் எடுக்க முடியாத ஒரு சிவதனுசு, அந்த சிவதனுசை எடுத்து எம்பெருமான் இவரை மனம் புரிந்த போது எந்த சந்தோஷமோ அந்த சந்தோஷம், அவருடைய வீரம்ங்கிறது ரெண்டாவது இப்ப நிரூபணம் ஆகுது. முதல்ல அன்னைக்கு நிரூபணம் ஆச்சு, அதுக்கப்புறம் நடுவில் யார் யாரோ வந்தா, அப்புறம் வந்து பெருமாளும் வீராதன் வந்தான் அப்படின்னா இருக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன கேட்டா உண்மையான வீரங்கிறது இப்பதான் நன்னா நிரூபணம் ஆறு. 14,000 பேர் ஒருத்தரா நின்று வதம் பண்ணிட்டு வந்திருக்க, அதனால அன்னைக்கு என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷமா இன்னைக்கு பிராட்டிக்கு. அதனால ஹிருஷ்டா வைதேகி, அப்படி ஜனக மகாராஜருடைய குமாரத்தி ஆனவர் அன்று பட்ட சந்தோஷத்தை இன்று பட்டார். அதனால அந்த சந்தோஷத்தினாலே, அதிக சந்தோஷத்தினாலே இதெல்லாம் பண்ணாராம். பர்த்தாரம் பரிசஸ்வதே, தன்னை காப்பாற்றுவதற்காக தானே இவர் இத்தனை படாபாடு படுற, சீதா பிராட்டிக்காக தானே இத்தனையும் இயம்சாயத்கிருதே அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றார். ஜனஸ்தானத்துல 14,000 பேர் வதம் பண்ணதும் இவருக்காக என்பதாக. அதனால அந்த ரீதியில சீதா பிராட்டி ஆனவர் அதனாலையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, தனக்கு பர்த்தா என்றால் இப்படிதானே இருக்கணும், பர்த்தா என்றால் பரணம் செய்பவர், அதாவது காப்பாற்றுபவர் என்று அர்த்தம். அணவியை காப்பாற்றுவதற்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர். பின்னாடி சேத்துல அணை கூட கட்ட போறார் எம்பெருமானி. அதனால அப்படிப்பட்ட பர்த்தானா இவர் தான். பாரியா அப்படின்னா பரிக்கப்படுபவள், காப்பாற்றப்படுபவள் என்று அர்த்தம். பர்த்தானா காப்பாற்றுபவன் அப்படின்னு அர்த்தம். அதனால பர்த்தாவானவன் ரட்சிக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவன் பர்த்தாவே கிடையாது. ஆனால் சர்வலோகத்துக்கும் பர்த்தாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் சீதா பிராட்டி விஷயத்துல கேட்க வேண்டாம், இவன்தான் உண்மையான பர்த்தாங்கிறத காமிச்சு கொடுத்துட்டான் எம்பெருமான் 14,000 பேரை வதம் பண்ணிட்டும். அதனால பரிசஸ்வதே என்பதாக ஆலிங்கனம் பண்ணி கொண்டார். சஸ்வதேனாலே ஆலிங்கனம் பண்ணி கொண்டான்னு அர்த்தம், பரிசஸ்தேனா இருக்க ஆலிங்கனம் பண்ணி கொண்டார் என்பதாக அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, ரெண்டு விஷயம். ஒண்ணு, அவரை இதுவரை இந்த மாதிரியாக சீதா பிராட்டி ஆலிங்கனம் பண்ணி இருந்தது இல்லையா, அந்த அளவு இருக்க ஆலிங்கனம் பண்ணார் என்பதாக அர்த்தம். கல்யாணமாயி கிட்டத்தட்ட விவாகமாயி 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்துல இத்தனை நாளா இருந்த ஆலிங்கனங்கள்லாம் ஒரு பக்கம், எல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கு பண்ணதுதான் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு ஆலிங்கனம் என்று சொல்லும்படியாக ஆற தழுவி கொண்டார் ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானுடைய திருமேனில இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் தீரும்படியாக, அவர் திருமேனில இருக்கக்கூடிய வாட்டங்கள் எல்லாம் தீரும்படியாக, அவர் திருமேனில் இருக்கிற புண்ணுக்கள் எல்லாம் உத்தரம் கொடுக்கும்படியாக பிராட்டியானவர் இருக்க ஆலிங்கனம் பண்ணி கொண்டார் அப்படிங்கிற அர்த்தத்தையும் நம்ம ஆச்சாரியர்கள் பெரியாச்சாரன் பிள்ளை சுவாமி தேசிகன் எல்லாருமே சாதித்து இருக்கிறார். ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் அது. விஜயலட்சுமியோடு கூட அவர் திரும்பி வர்றார் அப்படின்னா, உடனே ஒரு நல்ல நாயகியா இருக்கிறவருக்கு பர்த்தாரம் பரிசஸ்வதே என்கிற நாயத்தினாலே உடனே போய் சிசிர உபசாரமாக பெரிய பெருமாளோடு சம்ஸ்லேஷித்து அப்படின்னா, பெருமாளுக்கு ஒரு சிசிர உபசாரம் பண்ணணும்னா அவரோட சேர்ந்து இருந்து ஆலிங்கனம் பண்ணிக்கணும், அதுதான் ஒரு பெரிய உபசாரம் அவருக்கு. இந்த உடனே சிசிர உபசாரம்னா சைக்கிய உபசாரங்கள், குளிர்ந்த உபசாரங்கள்லாம் நிறைய பண்ணணும், தாபத்தில் இருக்கார் இல்லையா, அதனால குளிர்ந்த உபசாரங்கள்லாம் நிறைய பண்ணணும் என்பதற்காக அவர் ஆலிங்கனம் பண்ணி கொண்டாராம். ரொம்ப கஷ்டத்துல, ரொம்ப தாபத்துல, அதாவது என்ன கேட்டா ரொம்ப உஷ்ணத்துல அப்படிலாம் வரும்போது, அப்போது ஒரு நல்ல உத்தம ஸ்திரியனுடைய ஆலிங்கனம் அப்படிங்கிறது குளிர்ச்சியாக இருக்கும் என்பதாக சில சாஸ்திரங்கள்லாம் சொல்றார்கள். சாஸ்திரம்னா என்னன்னு கேட்டானா, இந்த மாதிரி சௌந்தரிய சாஸ்திரம், அதாவது என்ன கேட்டானா காமசாஸ்திரம் முதலானதற்கு இல்லையோ, அது எல்லாம் அழகா ஒரு விஷயம் சொல்றா. சீதகாலே பவே துஷ்டம், உஷ்ணகாலே சீதளம் இப்படின்னு சொல்லதெல்லாம் சொல்றான். அந்த ரீதியில இது சிசிர உபசாரமாக ஆகும் என்பதாக அந்த பெரிய பெருமாள் விஜயஸ்ரீயோட கூட திரும்பி வராறா. அந்த திரும்பி வரக்கூடிய வைபவத்தை பார்த்து இவர் இந்த பராங்குஷ நாயகியானவர் சிசிர உபசாரத்தோடு, சிசிர உபசாரத்தாலே பெரிய பெரிய பெருமாளோடு சம்சேஷித்து கூடி சேர்ந்து இருந்தார். அப்பொழுது வாயாலே வார்த்தை சொல்லணும் இல்லையா, அப்ப இவருடைய விஜயஸ்ரீ எல்லாம் கொண்டாடுகிறார். எம்பெருமான் எப்படியெல்லாம் விஜயம் பெற்றான் அப்படின்னு அதையெல்லாம் வாயாலே சொல்லி சொல்லி என்னப்பன், அதாவது தடிய திவ்ய சேஷ்டிதங்களை சொல்லி என்னப்பன் செய்துள்ளபடி என் பிரான் செய்துள்ளபடி என் என்று அனுபவிக்கிறார். என்ன ஆச்சரியமாக எம்பெருமான் செய்கிறான், என்ன ஆச்சரியமாக என்னப்பன் செய்கிறான் என்ன, அதையெல்லாம் பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். பெருமையாக சொல்லப்படக்கூடிய எம்பெருமானுடைய பல திவ்ய சேஷ்டிதங்களை சொல்லுகிறார். இன்னும் வராக அவதாரத்திலே, இன்னும் நிசிம்மா அவதாரத்திலே, இன்னும் வாமன அவதாரத்திலே, அந்தந்த அவதாரங்களிலே எம்பெருமான் எப்படி எப்படி எல்லாம் அவன் விஜயஸ்ரீ பரிவர்த்தனாக இருந்தான், விஜய் கூட இருந்தான், அதையெல்லாம் சொல்லி சொல்லி ஆச்சரியப்படும்படியான ஒரு பாசுரம் அந்த ஒரு திருவாய்மொழியை நாம் இப்ப பார்க்க போறோம். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்லுகிறார். யதா விரஜதி சங்கிராமம் துவாரகே நகரஸ்யவா கத்வா சௌமித்ரி சகிதா ந அவிஜித்ய நிவர்த்தத் கிராமாத் புனராகம்ய குஞ்சரேண ரதேனவா பௌரான் ஸ்வஜனவன் நித்யம் குஷலம் பரிபிருச்சதி. பெருமாள் ஸ்ரீராமன் மிருக வேட்டை முதலானதுக்காக போகும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பெருமாள் போறாங்கிறது தெரியும். அவர் திரும்பி வரும்போது விஜயஸ்ரீயோட வர்றாரு இல்லையா, அப்ப எல்லாருமே கொண்டாடுவாளாம். அந்த ஒரு வைபவத்தை அயோத்தியா காண்டத்திலே அழகா ரெண்டு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. இங்கிருந்து ஒரு யுத்தத்துக்காகவோ இல்ல வேற ஏதாவதுக்காகவோ பெருமாள் இங்கிருந்து போனார்னா லக்ஷ்மண பெருமாளோட கூட தான் போவார். ஆனா அபிஜித்ய நிவர்த்ததே, இன்னைக்கு வந்தாலும் ஒரு விஜயஸ்ரீயோட தான் வருவார், விஜயம் இல்லைங்கிறது கிடையாது. அதனால பெருமாளும் லட்சுமணமாக கையில வில்லை எடுத்துன்னு போனான்னா உடனே அயோத்தியா நகரத்தில் இருக்க ஜனங்கள்லாம் ஆரத்தி கருத்து வச்சிருவாளாம். ஏன்னா இவர் எப்படி விஜயஸ்ரீயோட வரப்போறார், அப்ப இவருக்கு ஆரத்தி நாம எடுக்கணும், அது நமக்கு பாக்கியம் என்பதாக அங்கே எல்லா ராத்திரியும் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஆரத்தி கரைச்சி வைத்து பெருமாள் எப்போது திரும்பி வருவார் திரும்பி வருவார் என்பதாக காத்து கொண்டு இருக்காராம். அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டானா, ஒரு நல்ல சுப முகூர்த்தத்திலே பெருமாள் அந்த விஜயஸ்ரீயோடு தீர்ந்து வரக்கூடிய அழகு சங்கிராமாத் புனராகம்ய குஞ்சரே நரசேனவான், சில சமயம் யானை மேல ஏறி வருவார், சில சமயம் குதிரை மேல ஏறி வருவார், சில சமயம் ரசத்துல தேர்ல வருவார். இவர் எப்படி போறாரோ, தேர்ல போனா தேர்ல வரணும் இல்லையா, அந்த மாதிரியாக எப்படி போறாரோ அதுக்கேற்ற மாதிரி தானே வரணும். அதனால இவர் இதுதான் பல வாகனங்கள்ல வச்சிருக்கா இல்லையா, எல்லா எல்லாத்துக்கும் மூலம் இதுதான், குதிரை வாகனம் யான வாகனம் தேர் வாகனம் எல்லாம் வச்சிருக்கிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். பெருமாள் ஸ்ரீராமன் வந்து அப்படி சக்கரவர்த்தி திருமகனாக இருக்கும்போது அவர் அந்தந்த வாகனத்துல வருவாராம். திரும்பி அழைச்ச பிரம்மோற்சவத்துல அந்தந்த வாகனத்துல சேவிக்கிற மாதிரி இவர்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்டான்னா, பெருமாளே ஆனபடி தேரின் மேல் அழகர் வந்தார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரியாக ரொம்ப ஆச்சரியமா இவர் எழுவார். பெருமாள் ஏழைச்ச இனி அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட அவருக்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து ஜெய விஜயபவா ஜெய விஜயபவா என்பதாக சொல்லிக்கொண்டே இருப்பார்களா. அப்ப பெருமாள் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, பௌரான் ஸ்வஜனவன் நித்யம் குஷலம் பரிபிருச்சதி. நீங்களா சௌக்கியமா, சில சமயம் என்ன ஆகும் தானா, ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகமா இருக்கும் போலக்கு. அப்ப நீங்களா சௌக்கியமா, நித்திய நித்தியமே பார்த்தா கூட நித்தியமே குசல பிரச்சனை பண்ணுவார். யார் யார்கிட்ட எப்படி எப்படி குசல பிரச்சனை பண்ணணும் என்பதெல்லாம் பெரிய ராமன் கிட்ட கத்துக்கலாம். எல்லாரும் தாரேஷு பிரேஷ சிஷ்ய கணேஷுச புத்திரர்கள் சௌக்கியமா, அக்னிகள் சௌக்கியமா, மனைவி சௌக்கியமானு எல்லாத்தையும் அழகா கேட்டுருவார். புதுசா கல்யாணமானா மனைவி சௌக்கியமானு கேட்கணும், கல்யாணமாய் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா குழந்தைகள்லாம் சௌக்கியமானு கேட்கணும், நன்னா அக்னிஹோத்திரம் பண்றவாழ்கிட்ட அக்னிகள்லாம் ஆற்றலும் நல்லா இருக்கான்னு கேட்கணும், காலட்சேபங்கள்லாம் நல்லா நடக்கிறதான்னு ஆச்சாரியவாழ்கிட்ட கேட்கணும். இப்படி எல்லாருக்கிட்டையும் குசல பிரச்சனை பண்ணிட்டே பெருமாள் வருவாரா. அப்படி பெருமாள் வரக்கூடிய வைபவமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்பதாக ஸ்ரீமத் ராமாயணத்துல அயோத்தியா நகரத்து ஜனங்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் அப்படி இருக்கலையா. அதே மாதிரியாக இங்கே பெரிய பெருமாளும் தென்றுப்பேரையிலே வேட்டைக்கு எழுந்தள்ளி வேட்டையை முடித்து விட்டு விஜயஸ்ரீயோட வரார். இப்படி தென்பெருப்பேரையிலே தாமே போக அத்தியவசித்திருந்த சமயத்திலே யதாவிரஜதி சங்கிராமம் கிராமார்த்தே நகரஸ்யவா தத்வா சௌமித்ய சகிதோ ஆவிஜித்ய நிவர்த்ததே சங்கிராமாத் புனராகம்ய குஞ்சரேண ரதேனவா பௌரான் ஸ்வஜனவன் நித்யம் குசலம் பரிபிருச்சதி என்னும் பிரக்ரியாலே தென்பெருப்பேரையிலே மிகையார்த்தமாக எழுந்தொழின பெரிய பெருமாள் விஜயலக்கை பரிவிரதனாய்க் கொண்டு எழுந்தொழின படியைக் கொண்டு நிறுத்தி செய்ய பிரீதியுக்தராய் சம்பிராந்த மாணகராய்க் கொண்டு ரொம்ப சந்தோஷம். அப்படி இதுவரைக்கும் இருந்த தாபங்கள்லாம் தீரும்படியாக அத்தியந்த சந்தோஷத்தோடு கூட இப்ப நாச்சியார் இருக்கார். சம்பிராந்த மனசு அப்படின்னா பரபரப்பான மனசோடு கூட இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளவு ஆனந்தம் வந்தபடினாலே ஆனந்தத்தினாலே வந்த பரபரப்பு இது. சந்திரஸ்வா சத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ சிருஷ்டா வைதேகி பக்தானம் பரிஷஸ்வதே என்னும் நியாயத்தாலே பிரதிகூல நிரசன ஜரித்த சிரவத்துக்கு சிசிர் உபசாரமாக பெரிய பெருமாளோடு சம்சேஷித்து சதிய திவ்ய தேசிதங்களை சொல்லி என்னப்பன் செய்துள்ளபடியன் பிரான் செய்துள்ளபடியன் என்று அனுபவிக்கிறார். எம்பெருமானுடைய விஜய பிரக்கிரியைகள்லாம் எம்பெருமான் எப்படி எப்படி எல்லாம் ஜெயித்தான் என்கிற வைபவங்களை எல்லாம் சொல்லி சொல்லி என்னப்பன் எல்லா பாசத்திலும் வரும் என்னப்பன் என்ன செய்தான் என்னப்பன் என்ன செய்தான் என்பதாக அனுபவிக்கிறார். அதனாலே இந்த ஆழ் ஏழ என்று ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய விஜயஸ்ரீயை பேசுகிறது. எம்பெருமான் விஜயஸ்ரீ அதாவது வெற்றி பெற்ற வைபவம் ஜெயதேன்னு சொல்றவங்களே பெருமாளுக்கு அது அவனுக்கே தகும். ஏன்னா அப்படிப்பட்ட விஜயங்கள் அவனுக்கு இருந்து அவன்தான் விஜய ராகவன் என்று சொல்லப்பட வேணும். அந்த விஜயத்தை எல்லாம் சொல்றபடினாலே இந்த பாசுரங்கள்லாம் விசேஷமாக பல பேர் நன்கு அனுபவிப்பார்கள். சில பேர் இது கோயில் திருவாய்மொழியில கூட சேர்த்து சொல்வார்கள். கோயில் திருவாய்மொழியில் இது கிடையாது, அதாவது சம்பிரதாயம் தானே கோயில் திருவாய்மொழிங்கிறது. சம்பிரதாயத்துல பொதுவாக இது இல்லை, ஆனால் இதுவும் சேர்க்க வேண்டும் என்று அபிப்பிராயப்பட்டு சில மகான்கள் கோயில் திருவாமையிலே இதையும் சேர்த்து அனுசந்திக்கிற வழக்கம். அத்தனை ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பாசுரங்கள் இங்கே பாசுரங்கள். எம்பெருமானுடைய விஜயஸ்ரீயை நாமும் அனுபவிப்பதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய பாசுரங்கள். இதனால என்ன கேட்டா எம்பெருமான் வந்து எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர். இதுல பல அவதாரங்களை எல்லாம் சொல்ல போறார். கூர்ம அவதாரம், வராக அவதாரம், வாமனாவதாரம், நரசிம்மாவதாரம், இதுல எல்லாத்திலும் எம்பெருமானுக்கு விஜயம் தானே. அதனால ஒன்னொன்னுமே எம்பெருமான் எப்படி விஜயம் பெற்றார் அதாவது வெற்றி பெற்றார் அப்படிங்கறதெல்லாம் சொல்ற. இதுல கடைசியில இந்த பத்து பாட்டை யார் சொன்னாலோ அவர்களுக்கும் விஜயம் வரும் அப்படின்னு சொல்ல வென்று தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே என்பதாக இந்த பத்தையும் யார் நன்றாக அனுசந்தான் பண்ணுகிறாரோ அவர்களுக்கும் வாழ்க்கையிலே விஜயம் வரும். இங்க பிள்ளாம் சொல்லும் போது இத்திருவாய்மொழியிலே ஓரோரு பாட்டே விஜயத்தை கொடுக்கும். பத்து பாட்டு கூட சொல்ல வேண்டாம், ஒரு ஒரு பாட்டு கூட விஜயத்தை கொடுக்கும் என்பதாக வியாக்கியானம் அருள் செய்கிறார். அதனால வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா கூட இதை சொல்லணும் என்பதாகவும் பெரியவர்கள் எல்லாம் சொல்லி அடியேன் கேட்டிருக்கிறேன். இங்க வந்து என்ன கேட்டானா ஸ்புட ஜெகத் அவன பிரக்ரியம் சீசமாக, அதாவது போன திருவாய்மொழியிலே நம்ம என்ன பார்த்தோம் திருப்பேரை திருவாய்மொழியிலே அப்படின்னா எம்பெருமான் சர்வ ரக்ஷகன் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன். குறிப்பாக சேஷு சொம் கோக்திருபாவம் பிரகடையது, தான் ரக்ஷகன் என்பதை தன் பக்தர்களுக்கு பிரகாசகம் பண்ணக்கூடியவன் என்பதாக பார்த்தோம். இங்கே அதே ரக்ஷகன் அப்படிங்கிறத பலவிதமாக எம்பெருமான் எப்படியெல்லாம் ஒவ்வொரு அவதாரத்திலையும் ரட்சிக்கிறான் என்பதாக அவனுடைய ரக்ஷா பிரகாரங்களை எல்லாம் இங்கே நன்கு வெளியிட்டு ஜெகத்தை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன் ஸ்புட ஜெகத் அவன பிரக்ரியம் ஜெகத்தை காப்பாற்றக்கூடிய பிரக்ரியை என்னென்ன சேஷ்டைகள்லாம் பண்ணி உலகத்தை எல்லாம் காப்பாற்றினான் அப்படின்னு அதை நன்றி ஸ்புடமாக தெளிவாக விசேதமாக இங்கே அனுபவிக்கிறார் இந்த திருவாய்மொழியிலே. அதனால முன் சொன்ன ரட்சகத்துவத்தை இன்னும் உதாரணமாக சொல்லி இப்படியெல்லாம் ரட்சித்தான் இப்படியெல்லாம் ரட்சித்தான் முன்னாடி வெறும் ரட்சித்தான் சொன்னார், இப்ப இப்படியெல்லாம் ரட்சித்தான் இப்படியெல்லாம் ரட்சித்தான் ஒவ்வொரு அவதாரமாக சொல்லி ரட்சித்த வைபவத்தை எல்லாம் சொல்லுகிறார் இந்த திருவாய்மொழியிலே என்பதாக நாம் பார்க்க போறோம். இது சேவிப்பதற்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி. முதல் பாசனம் ஆரம்பம் ஆழியழா தங்கும் வில்லுமழா விசை வாழியழா கண்டும் வாழுமழா அண்டம் மோடையழா முடிபாதமிழா அப்பன் ஊழியழா உலகம் கொண்டவாரே. இப்படி ஒரு ஒரு இதுலையும் எழ ஏழான்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆழி எழ தங்கும் வில்லுமழா எல்லாம் எழுந்து நிற்கன்னு அர்த்தம். அதான் எல்லாம் வளர்ந்து நிற்க பெருமாள் அன்று வாமன அவதாரத்திலே மகாபலியிடம் மூவடி மண் கேட்டவன் பிறகு திரிக்ரமா அவதாரம் எடுத்து வளர ஆரம்பித்தார். அதிவேகமாக எம்பெருமான் வளரும் போது எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள் மொத்தமுமே எம்பெருமானோடு கூட வளர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்தவர்கள் பல லோகத்திலும் எம்பெருமான் வளர்ந்து வளர்ந்து மேலே போக போக அந்தந்த லோகத்திலே இருப்பவர்கள்லாம் எம்பெருமானுக்கு வாழி வாழி என்று எல்லா பக்கமும் வாழியை சொல்ல அந்த வாழியும் எழுந்து நிற்க எம்பெருமான் உலகம் மொத்தத்தையும் அளந்து கொண்டு சொந்தமாக ஆக்கி கொண்டான். மகாபலிக்கு சொந்தமாக நினைத்த அந்த உலகத்தை தனக்கு சொந்தமாக எம்பெருமான் ஆக்கி கொண்டான் அப்படிங்கிற வைபவம் இருக்கு இல்லையா, அந்த வைபவம் என் அப்பன் உலகம் கொண்ட வைபவம், அதை நான் என்ன சொல்வேன், எத்தனை ஆச்சரியம் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். ஜெயித்து மகாபலியுமா. அப்போ தன்னுடைய அடியேன் சுவாமி, கொஞ்சம் கேட்காம இருக்கு சுவாமி, ஒன்னும் கேட்கல சுவாமி. அடியேன் சுவாமி, சமிக்கணும் சுவாமி, கொஞ்சம் கேட்கல சுவாமி. திருமேனியில் இருக்கக்கூடிய சங்கங்கள், சக்கரங்கள், கிரீட்டங்கள் முதலான ஆபரணங்கள், சங்கங்கள், சக்கரங்கள் முதலான திவ்ய ஆயுதங்கள், இது எல்லாமே வளர ஆரம்பிக்குது. எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஏற்ற மாதிரி இருப்பதுதானே சங்க சக்கரங்களுக்குள்ள சுபாவம். எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதானே திவ்ய ஆபரணங்களுக்கும் சுபாவம். இப்போ வாமன அவதாரத்தில் இருக்கும்போது மறைஞ்சிருந்தது எல்லாம் கூட, திரிகிரம அவதாரத்துல பெருமான் வளரும் போது அந்த சக்கரமும் தானாக உஜிருந்துட்டு மேல மேல வளர்ந்து இருக்கான். சக்காயுதமும் சங்காயுதமும் மேல மேல வளர்ந்து ஆழியழ சங்கும் வில்லுமழ. சங்கம் என்ன, வில் அப்படிங்கிற ஆயுதம் என்ன, இந்த பஞ்சாயுதங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு. எந்த ஆயுதங்களும் ஆச்சரியமாக வளர்ந்து இருக்கான். திசை வாழி எழ இதான் முக்கியமானது. திசைனா எல்லா திசையிலும் வாழி எழ அப்படின்னு வாழி அப்படின்னு ஜெயகோஷம் இருக்கான். ஏன்னா பெருமான் வளர்ந்து ஒவ்வொரு லோகமாக மேல மேல வளர்ந்துட்டே இருக்க, அப்ப அந்தந்த லோகத்தில் இருக்க தேவர்கள்ல ஜெய தீபோ ஜெய தீபோன்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அந்த லோகத்தை அளந்து எம்பெருமான் அவர்களுக்கு தான் கொடுக்க போறார். சத்தியலோகத்துல பிரம்மா பார்த்து தேவிஜி பவா அப்படின்னு அவரும் கொண்டார். இப்படி பார்த்தா எந்தெந்த பக்கம் எல்லா பக்கம் பெருமாள் அளந்தான், அப்ப எல்லா பக்கமும் வாழி வாழி அப்படின்னு வாழிதான் இருக்கு. அப்போ திசை வாழி எழ எல்லா பக்கமும் எம்பெருமானுக்கு ஜெயகோஷம் இருக்க, திசை வாழி எழ தண்டும் வாழுமெழ. அதுக்கப்புறம் பஞ்சாயுதத்துல மூணு தான் சொன்னார், ஆழி சங்கம் வில்லன், மீதி ரெண்டு இப்ப சொல்ற தண்டு வாழ். அது தண்டும் வாழுமழ ஆக பஞ்ச ஆயுதத்தையும் இங்கே குறிப்பாக சொல்லிட்டு துருவாபரணங்கள் எல்லாத்தையுமே கூட நம்ம இந்த இடத்துல வைத்துக் கொள்ளணும். அதனால எல்லா பக்கமும் திசைனா சகல பக்கமும் சதுர்தச புவனாந்தர் வர்த்திகளான சர்வாத்மாக்களினாலும் சம்ஸ்தூயமானனாய் அப்படின்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக எம்பெருமான் வளரத் தொடங்கினான் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் முதல்ல ஆழி எழ அப்படின்னு சொன்னார் இல்லையா, சக்கரத்தாழ்வார் தான் முதல்ல வளர்க்கிறார் வேகமாக. என்ன கேட்டா எம்பெருமான் என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. உடனே அசுரர்கள்லாம் சண்டைக்கு வருவார்கள், மகாபலியோட குமாரர்கள் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருந்துருக்கா, அசுர வீரர்கள்லாம் இவர்கள்லாம் சண்டைக்கு வருவார்கள். வந்தா நீங்கள்லாம் ஜாகிரதையா இருக்கணும், தன்னுடைய பிரபாவத்தை காண்பிக்கும்படியாக திருவாழியாழ்வான் முதல்ல வளர்ந்தாராம். திருவாழியாழ்வான் திருக்கையிலே வந்து ஏறி யுக பதுதித தினகர சதசகச துல்லியனாய்க்கொண்டு அண்டமெல்லாம் நிறையும்படி விரும்பியா நிற்க அப்படிங்கிற ரொம்ப பிரகாசத்தோடு கூட அவருடைய எம்பெருமானுடைய திருக்கையில ஆச்சரியமாக வீட்டிலிருந்து அவர் அழகா வளர்றாராம். எதனாலே அப்படின்னு கேட்டானா, வாமனன் வளர தொடங்கினவாறு மகாபலியினுடைய பட்டரான அசுர வீரர்கள் மேல் விழப் புகுகிறார். இந்த அசுர வீரர்கள்லாம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயமா அவருக்கு. பெருமாளுடைய திவ்ய வைபவம் நடக்கும் போது அசுரர்கள் வெறும் வந்து யுத்தம் பண்றேன் ஆரம்பிப்பானேன்னு, அப்ப தன்னுடைய தேஜஸ்னாலேயே கூட அவர்களை எல்லாம் அடக்க முடியும். அப்படி இருப்பவர் இந்த திருவாழியாளர். அவர் சசம்பிரமமாக திருக்கையிலே வந்து ஏறி வாமனாவதாரத்தில் அவர் கொஞ்சம் அடங்கியிருந்த திருவாழியாழ் இருக்கிறதே தெரியல. ஆனால் பெருமாள் வளர ஆரம்பிச்சோடனே பட்டன் அவர் கையில வந்துட்டாராம். பெருமாள் நினைச்ச போது ஒருவர், பெருமாள் நினைக்காமே ஒருவர் போல இருக்கு இவர். ஏன்னா பெருமாள் தான் வளரணும்னு நினைச்ச உடனே இவர் பற்று வேகமாக அவருடைய திருக்கையில வந்து ஏறிக்கொண்டாராம். யுகபதுதித்த தினகர சகச சத சகச துல்லியனாய்க்கொண்டு ஒரே சமயத்துல நூறாயிரம் சூரியன் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரியா அந்தமெல்லாம் நிறையும்படி இந்தியானுக்கு சூரியங்கும் இந்த லோகத்துக்கு தான், சூரியனை சுத்தி ஏதோ கொஞ்சம் லோகம் இருக்கு அதுக்கு பிரகாசத்தை கொடுக்கறார். ஆனால் அந்த திருவாயூர் அன்னைக்கு சதுர்தச புவனங்கள் எல்லாத்திலையும் பிரகாசத்தை கொடுக்கறான். இது சூரிய மண்டலத்தை சுற்றி சிலது தானே இருக்கு என்பதாக சொல்கிறார். ஏன்னா எல்லாத்தையும் தானே எந்திரமான் அளந்தான் அன்றைக்கு. அதனால அண்டம் மோழ எழ முடிபாதமிழ. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டானா, அப்ப சுதர்சனருடன் போனார் இல்லையா, பின்னாடியே பஞ்ச ஆயுதங்கள் எல்லா ஆயுதங்களும், இந்த ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் சுதர்சனர், அவரே கிளம்பி வந்திருக்காருன்னா அப்ப நாமளும் பின்னாடியே வரலாம். எல்லா பின்னாடி வந்து எம்பெருமானுடைய திருக்கைகளே எல்லா ஆயுதங்களும் வந்து வீற்றிருந்தன. அவர்கள்லாம் நித்திய சூரிகள். சுதர்சன ஆழ்வான் முன்னே கிளம்ப பின்னோடு ஸ்ரீ பாஞ்சதன்யம் சாங்காதிகளும் ஜிம்பியான் இருக்க, நான் சுதர்சனாய ஹேத்திராஜாயமா, ஹேத்திராஜன் சொன்னாமோ சுதர்சனுக்கு ஆயுதங்களுக்கெல்லாம் தலைவர் அவர். அதனால அவரை பின்தொடர்ந்துதான் எல்லாமே இருக்கக்கூடியவர். அதனால எல்லா ஆயுதங்களும் வளர ஆரம்பித்து விட்டன. அண்டம் மோழை எழ விதிபாதமிழ அப்படின்னார். அண்டன்னா பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்திலே மோழைனா ஒரு நீர்க்குமிழி போல, அதாவது அழகா விஷயம் சாதிக்கிற அந்த பிரம்மாண்டத்திலே எம்பெருமானுடைய அந்த திருமேனியும் மேல மேல வளர்ந்து நிற்க அந்த இடத்துல இடம் போராதபடினாலே ஒரு திருமேனி வளர்ச்சிக்கு அந்த அந்தராளம் இடம் போராமையாலே நெருங்கி அண்ட பித்தி பிளந்து ஆவரண ஜலம் உள்ளே புகும்படி திருமுடியும் திருவடிகளும் வளரானிருக்க அண்டம் மோழை எதா அண்டத்திலே மோழை வந்து விட்டது என்பதாக அர்த்தம். மோழைன்னா குமிழிகள்லாம் வந்து விட்டது. எப்படியானா ஒரு ஜலத்துல வேகமாக இன்னொரு பெரிய இதாம ஒரு பாத்திரத்துல இருக்குன்னு பெரிய பாத்திரத்துல அதுல வேக போட்டாங்கன்னா அப்ப ஜலத்துக்கு இடம் தான் போகும். அப்ப என்ன ஆகுங்கட்டா அதுலேயே சின்ன சின்ன குமிழிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியாக இங்கே மேல மேல எந்திரவானுடைய திருமேனி வளர்றது, எந்திரவானுடைய திருப்பாதம் வளர்கிறது. இதனாலே அண்டத்திலே இடம் போறாமல் போயிடுதா, அதனால அண்ட பித்தி பிளந்து விட்டது. அண்ட பித்தின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு அண்டத்தில் நடுவில் தடுப்பு மாதிரி, அதெல்லாம் கிழிச்சிண்டு பெருமாள் மேல போற. அப்போ ஆவரண ஜலம் அப்படின்னு ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ள போற. அந்த ஜலத்திலிருந்து பிரிகின்றதுதான் கங்கா நதி என்பதாக சொல்லுவார்கள். அப்படி எம்பெருமானுடைய திருமுடியும் திருவடிகளும் வளர்ந்து நிற்கின்றன. அண்டம் மோழை எழ அப்படின்னு சிருஷ்டி எந்தம் என்னும்படி விதிரித்த அந்த பித்திகமாக அப்படின்னு, இது வந்து ஏதோ ஒரு ஏதோ அந்த பித்தி எல்லாம் கடந்து எம்பெருமான் போறான்னா சிருஷ்டி முடிஞ்சிடுத்து போல இருக்கு, பிரளய காலம் போல இருக்கு என்பதாக நிற்கும்படியாக அத்தனை வேகமாக எம்பெருமான் மேலே போயிட்டு இருக்கான். அண்டம் மோழை எட முடிபாதமழ அப்படின்னு, அதுக்கப்புறமாக முடிபாதமிழ அப்பன் ஊழியட உலகம், அப்பன் ஊழியட உலகம் கொண்டவாறு, எம்பெருமான் உலகத்தை எல்லாம் வளர்ந்து தான் கொண்டான், தான் ஏற்றுக்கொண்டான் என்ற சமயத்திலே எம்பெருமானுடைய முடி எம்பெருமானுடைய பாதம் எல்லாமே எட இல்ல திருமேனி மொத்தமும் வளர்ந்து நிற்கும் போது, எல்லா பக்கமும் திருமேனி வளர்ந்து நிற்கும் போது அந்த திருமேனி வளர்வதற்கு ஏற்ற மாதிரியாக முடி பாதமிழ எல்லா சகல அவயவங்களும் வளர்ந்து நிற்கின்றன அப்படின்னு. சர்வ சம்பர்தித திவ்ய அவயவ திவ்ய ஆயுத உபேதனாய் கொண்டு என்பதாக அதை பிள்ளை சாதிக்கிற திவ்ய அவயவங்கள் திவ்ய ஆயுதங்கள் இது எல்லாமே வளர்ந்து நிற்கின்றன அப்படின்னு. அப்போ முடி பாதமிழ அப்பன் ஊழியட உலகம் கொண்டவாறு, என்னுடைய அப்பனான எம்பெருமான் ஊழியட உலகம் கொண்டவாறு, அதைத்தான் மண்டை சொன்னார் சிருஷ்டியந்தம் என்னும்படி என்பதாக, உலகத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டான் என்பதாக. ஊழி அப்படின்னால் ஒரு கல்ப காலம் என்பதாக அர்த்தம். அதாவது மகாபலியாலே பீடைப்பட்ட காலம் போய் நல்ல காலமாம்படி என்கை அப்படின்னு ஒரு அர்த்தம் சாதிச்சிருக்க ஊழியடங்கிறதுக்கு. அதாவது நல்ல காலம் எட என்பதாக அர்த்தம். ஒரு புதிய காலம் மகாபலியினாலே கஷ்டப்பட்ட காலம் போய் தேவர்களுக்கெல்லாம் புது காலம் வந்துட்டான். எந்திரமான் அப்படி வளர்ந்து வளர்ந்து அதை தனக்காக ஆக்கிக் கொள்ளும் போது தேவர்கள்லாம் நமக்கு நல்ல காலம் பிறந்தாகிவிட்டது, பழைய காலங்கள்லாம் போயிடுச்சு என்பதாக நினைக்கிறாளாம். அந்த ரீதியில ஊழியழ அப்படின்னா நல்ல காலம் வரும்படியாக என்னுடைய அப்பன் எம்பெருமான் உலகம் கொண்டவாறே, உலகம் கொண்ட பிரகாரம் இருக்கு இல்லையா, உலகத்தை அளந்து தான் ஏற்றுக்கொண்ட பிரகாரம், இது என்ன ஆச்சரியம் என்பதாக, உலகத்தை அளந்து கொண்ட பிரகாரம் என்ன ஆச்சரியம் என்று கருத்து என்பதாக இவர் இங்கு அனுபவிக்கிறார். ஆழியழ சங்கும் வில்லுமிழ திசை வாழியழ பண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழ முடிபாதமிழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறு, எல்லா பாசத்திலும் கிட்டத்தட்ட அப்பன் வரும். என்னப்பன் என்னப்பன் என்பதாக அர்த்தம். என்னுடைய சுவாமியானவன் இப்படி எல்லாம் வளர்ந்து கொண்டான்னு சொல்லும் போதுதான் நமக்கு அந்த எம்பெருமானுடைய விஜய் வைபவத்தை நாம் கொண்டாட முடியும். அதனால ஆறு மலைக்கு எதிர்ந்தோடு மொழி அளவூறு சுழாய் மலை தேய்க்கும் மொழி கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒளி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே. அடுத்தது எம்பெருமான் சமுத்திர மதனத்தை செய்யும் பொழுது, சமுத்திரத்தை தடையும் போது அப்போது நடந்த ஒரு வைபவத்தை ஆச்சரியமாக இந்த பாசுரத்திலே சொல்ற. அப்பொழுது பலவிதமான சப்தங்கள் எல்லாம் உண்டாகி கொண்டே இருந்தன. என்னென்ன சப்தம் அப்படின்னா, ஆறு மலைக்கு எதிர்ந்தோடு மொழி, ஆறுகள் எல்லாம் கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் அந்த கடல் நடுவுலே மலையை போட்டு கடைந்தபடினாலே அந்த ஆறுகள்ல கடல்ல இப்ப இடம் இல்லாமல் திரும்பி போச்சான். திரும்பி போய் அங்கே மலைகள் இருக்கு, அந்த மலையில போய் இந்த ஆறுகள் எல்லாம் நதிகள் எல்லாம் போய் முட்ட அதனாலே வரக்கூடிய சப்தம் என்பதாக ஒரு பக்கம். அப்புறம் அரவூறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி, அந்த அரவு சர்ப்பம் இருக்கு இல்லையா, சர்ப்பத்தினுடைய சரீரத்தை பிடித்து மலையை நன்றாக போட்டு கடையறா இல்லையா, அப்ப சர்ப்பத்தினுடைய சரீரமானது மலை மேலே பட்டு அந்த உராய்தல்னாலே வரக்கூடிய சப்தம் அப்படின்னு அந்த தினி ஒரு பக்கம் இருக்கிறது. கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, அது மாத்திரம் இல்லாமல் அதை வைத்து இடப்பக்கமும் வலப்பக்கமாக அப்படி மாத்தி மாத்தி கடையும் போது அதனாலே கடையிலிருந்து வரக்கூடிய ஒரு துவனி என்பதாக அது ஒரு துவனி இருக்கு. கடல் திருப்பி திருப்பி சுழன்று, மலை எப்படி சுத்தமோ கடல் எப்படி சுத்தருது, அப்புறம் அப்படி சுத்தருது, அப்படியாக இந்த பக்கமும் அந்த பக்கமாக கடல் சுழலும் போது அப்ப வரக்கூடிய துவனி அப்படின்னு இருக்கு. இப்படியாக பலவிதமாக துணி எல்லாம் இருந்துருக்குச்சு. அந்த துணியோடு கூட அப்பன் சாறுபட அமுதம் கொண்டனான்று அப்படின்னு அந்த கடலிலிருந்து பரமசாரமாக இருக்கக்கூடிய அமிர்தத்தை அன்றைக்கு அப்பன் எடுத்தபோது இப்படி பல துணிகள் எல்லாம் கேட்டு நின்றன என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இத பிள்ளான் சீசுத்தி கடைந்து அருளிகிற போது மலைகளில் காட்டில் கடல் உக்குகையாலே ஆறு மலையை நோக்கி ஓடுகிற ஓசையும் பாம்பின் உடம்பை சுற்றி மலையை தேய்க்கிற துவனியும் பர்வதத்தை வலித்த போது இடமும் வலுவமாக சுழன்று கோஷிக்கிற கோஷமும் என்னப்பன் நீர் கோதாம்படி பசைபட கடைந்து அமிர்தம் வாங்கின நாள் இவையெல்லாம் உளவாயின என்று சமுத்த மதன பிரக்கிரியை அனுபவிக்கிறார் அப்படின்றது பிள்ளாண்டிய விஷய சீசுக்கு சில விஷயங்கள் இருக்கு. கடைந்து அருளுகிற போது மலைகளில் காட்டில் கடலுக்குகையாலே ஆறு மலைக்கு அப்படின்னு, அதாவது அந்த சமுத்திரத்து நடுவுல அந்த மலையை போட்டு கடைகிறார்கள். மலைங்கிறது ரொம்ப அவசரமா இருக்கு இல்லையா, ஆனா கடையும் போது சமுத்திரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு அலைகள் இருக்கும் இல்லையோ, அது மலையை காட்டிலும் பெருசா இருக்கான். மலை அளவு அந்த அலை வந்துருச்சு, ஏன்னா அண்ணா போட்டு கடைகிறார், மலைமே மலையே அவசரமா இருக்கு, அப்ப அது இருக்கிற அலைகளும் இன்னும் அவசரமா இருக்கு. அப்ப இன்னும் அலை மேல மேல அவசரமா வந்து அது என்ன ஆகும், கரையில தான் வரும். அது வரும்போது அந்த சமுத்திரத்துல வந்து சேர்க்கிறது கங்கா முதலான நதிகள்லாம் வந்து சேரும் போது அப்போ இந்த அலையானது அந்த நதிகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும். மேல சுனாமி வரா மாதிரி உள்ள எல்லாம் போய் மேல போய் கடைசியில பர்வதத்துல இருந்தாலும் நதிகள்லாம் வருது. நதிகள்லாம் பர்வதத்திலேருந்து உண்டாகி தரையில வந்து சமுத்திரத்துல வந்து கலக்கும். இப்ப என்ன ஆச்சுன்னா, சமுத்திரத்துல அலை எல்லாம் ரொம்ப அதிகமாகி அந்த நதிகள்லாம் எதிர் பக்கமாக போய் பர்வதத்தில் போய் மோதரலாம். மோதினா அப்போ அதனாலே வரக்கூடிய சப்தம் ஆறு மலைக்கு எதிர்ந்தோடும் முடி, மலைக்கு எதிர்த்து அந்த பக்கத்திலே ஓடக்கூடிய ஒரு சப்தம் இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கு. அரபூறு சுலாய் மலை தேய்க்கும் ஒலி அப்படின்னு, அப்புறம் பாம்பின் உடம்பை சுற்றி மலையை தேய்க்கின்ற ஒலி அப்படின்னு அத சொல்ற. சர்ப்பத்தினுடைய உடம்பு அப்படின்னு, ஊரு அப்படின்னா உடல், அரபுன்னா சர்ப்பம் அப்படின்னு இருக்கும், சுலாய்னா சுற்றின்னு அர்த்தம் சாதிச்சிருக்கேன். மலையை நன்றாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் தேய்ச்சின் இருக்கா இல்லையா, அப்போ வாசிக்கிங்கிற மகா சர்ப்பம் அப்புறம் மந்திரங்கிற பெரிய மலை, இந்த சர்ப்பத்தினோட உடம்புக்கு அது மலைப்பாம்புக்கு மேல பெரிய மலைப்பாம்பு, அதனால அப்படிப்பட்ட சர்ப்பத்துக்கு இந்த மாதிரி மலையில போட்டா நல்லா அதுக்கு சௌரியமா இருக்கும் போடும், அந்த மாதிரி போட்டு இருக்கிறார்கள் தேவர்களும் அசுரர்களுமாக. மதன சமயத்திலே வாசுகியாக கயிற்றை இழுக்கும் போது மந்தகிரியோடு உரைத்தலாலே உண்டான சர சர என்ற மகாகோஷம் அப்படின்னு அர்த்தம் சாதிச்சது. அப்புறம் கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒலி, கடலானது இப்படி பக்கம் அந்த பக்கம் சுத்தின் இருக்கு, இடது பக்கம் வலது பக்கமாக, ஏன்னா அப்படி சுத்தமும் கடல் இப்படி சுத்தருது. அப்ப நம்ம தயிரை கடையும் போதே சப்தம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு, தயிரை மத்து போட்டு கடையும் போது பார்த்தா தெரியும், அப்பவே சர் சர் சர் சர்னு சப்தங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அப்படிச்சு இந்த சப்தம் எப்படி வரும் அப்படின்னா, கடல்ல ஏற்கனவே துணி அதிகம், சமுத்திரம்னாலே அதுல துணி நிறைய இருக்கும், அதுக்கு மேல இது மாறி மாறி சுழன்கிறபடினாலே அது அழைக்கின்ற ஒலி, அது ஏதோ கூப்பிடுற மாதிரி இருக்கான், நீங்களா வாங்கோ வந்து பாருங்கோ அப்படின்னு அதெல்லாம் கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. என்னப்பன் சாறுபட அமிர்தம் அமுதம் கொண்டவாறு, சாருன சாரம் அப்படின்னு இருக்கும். அதைத்தான் பிள்ளான் பசைப்பட என்னப்பன் நீர் கோதாம்படி பசைபட கடைந்து அமிர்தம் வாங்கின நாள் பசை அப்படிங்கிறது சாரம் அப்படின்னு இருக்கும். சாரம் உண்டாகும்படியாக அன்னைக்கு அமிர்தமதனத்திலே இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்தன. சாறு உண்டாகும்படியாக சமுத்திரத்துல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சாரமான அமிர்தத்தை கடை எப்பவுமே சாரத்தை எடுக்கணும்னா கடைந்து எடுத்தாதான் முடியும். எப்படி ஆனால் வெண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில பார்த்தா தெரியாது, கண்ணா போட்டு கடைந்து கடைசி வரைக்கும் போட்டு கடைஞ்சு எடுத்தாதான் அப்போ அதுல இருந்து வெண்ணெய்ங்கிறது திரண்டு வரும். அந்த மாதிரியாக சமுத்திரத்துல அமிர்தம் இருக்கா, மேல பார்த்தா நிறைய ஜலமா இருக்கு, ஒரே பக்கம் பார்த்தா இன்னும் பார்த்தா என்னென்னமோ கலந்துருக்கு. ஆனா அமிர்தத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாரத்தை வாங்கின நாள்லே இவை எல்லாம் உண்டா, ஏன்னா இந்த மாதிரி சப்தங்கள் எல்லாம் உண்டாயிற்று அப்படின்னு அந்த நாளை நினைத்து பார்க்கிற, அந்த நாளை நினைத்து அன்னைக்கு நடந்த வைபவங்கள் இவை எல்லாம் என்பதாக ரொம்ப ஆச்சரியத்தோட பாடுகிறார். ஆறு மலைக்கு எதிர்ந்தோடி மொழி அறவோறு சுழாய் மலை தேய்க்கும் மொழி கடல் மாறு சுழன்று அழைக்கின்ற ஒளி அப்பன் சாறுபட அமுதம் கொண்ட நான்றே நான்றிலையேழ் மண்ணும் தானத்தவே பின்னும் நான்றிலையேழ் மலை தானத்தவே பின்னும் நான்றிலையேழ் கடல் தானத்தவே அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்டாளே. இது வராக அவதாரத்திலே என் அப்பனானவன் என் பெருமான் ஊன்றி இடந்து அப்படின்னா குத்தி தன்னுடைய கோரையில முன்னாடி வச்சுட்டு இருக்கான் பூமியை. எயிற்று அவனுடைய எயிரின் பெயர், அவனுடைய மூக்கிலே அவனுடைய பல் நுழியிலே இருக்கான், அதுல குத்தி அந்த பூமி எடுத்து வச்சிருக்கு. அந்த நாள்ல என்ன நடந்ததுன்னா நான்கில் ஏழு மண்ணும் தானத்தவே அப்படின்னு எல்லாம் எல்லாம் தானத்தவேனா அது இடத்துல இருந்தது. சப்த தீபங்கள் இருக்கு இல்லையா, சப்த தீபங்களும் அதனருடைய இடத்துல அப்படி அப்படியே இருந்தன. நான்கில் ஏழு மலை தானத்தவே சப்த பர்வதங்கள் குல பர்வதங்கள்னு சொல்லக்கூடிய பெரிய சப்த பர்வதங்கள் அந்த மலைகள் எல்லாம் அதனுடைய இடத்துல அப்படி அப்படியே இருந்த, ஒன்னும் கலங்கி போகல. பூமி அப்படி எடுத்து வச்சபோது எல்லாம் அப்படி அப்படியே இருந்த இடத்துல இருக்கும்படி அழகா வச்சான். இதுதான் வேதம் வந்து அதிர்கம் கத்தது அப்படின்னு அழகா சொல்றது. அதாவது வராக அவதாரம் எடுத்து எம்பெருமான் அன்னைக்கு பூமியை குத்தி எடுத்தின போது, அதனால பூமி வராகம் குத்தின குத்துல பூமியே பிழந்திருக்கணும் இல்லையா, ஆனால் அப்படியெல்லாம் பிழக்காதபடி அழகா எடுத்து ஒரு நோவும் இல்லாதபடி தன்னுடைய திரு வயிற்றிலே எம்பெருமான் வைத்தானா. அப்போ அந்த சமயத்துல அந்த பர்வதங்கள் என்ன அந்த கடல்கள் என்ன எல்லாம் அதது இடத்துல அப்படி அப்படியே நிச்சலமாக இருக்கு, அசையாம இருந்துருக்கான். அதுதான் சொல்ற நான்கில ஏழு மண்ணும் தானத்தவே, ஏழு சப்த தீபங்கள் அந்த ஏழும் அதனுடைய இடத்துல இருந்தன. பின்னும் நான்கில ஏழு மலை தானத்தவே, ஏழு பர்வதங்களும் அதனுடைய இடத்துல இருந்தன. பின்னும் நான்கில ஏழு கடல் தானத்தவே, அது மாதிரி சப்த மகா சமுத்திரங்கள் இருக்கு அதெல்லாமும் அதனுடைய இடத்துல இருந்தது, எல்லாம் எதுவுமே மாறி போகலையே. அப்படி எந்திரமான் அப்பன் ஊன்றி இடந்து ஏற்றில் கொன்றனாலே தன்னுடைய ஏற்றிலே எடுத்து வைக்கும் போது அது அதனுடைய ஸ்தானத்திலே இருந்ததே, இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம் என்பதாக அதை கொண்டாடுகிறார். அப்படியே எடுத்தது அப்படியே எடுத்தது எடுத்து அப்படியே வைக்கணுங்கிறது பெரிய சுவாரஸ்யம் இல்லையா, அது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு லட்டு கூட எடுத்து நம்ம கையில் எடுத்தா உண்டு போயிடுறது. ஆனால் அழகா ஒன்னும் இருந்த இடம் முத்து மாறாதபடியாக ஆச்சரியமாக எந்திரமான் எடுத்து வைத்து அந்த பூமியை அப்படியே சமுத்திரத்தில் வச்சுட்டு போயிட்டான். அதான் அந்த சமுத்திரத்தில் இன்னைக்கும் அந்த பூமி அப்படியே மாறாமல் அசையாமல் இருந்து எல்லாம் நிச்சலமாக இருக்கு என்பதாக சொல்றார். என்னப்பன் பிரசாதலகத்தையான பூமியை திரு ஏற்றிலே இடந்து எடுத்தருளின போது சப்த தீபங்களும் சப்த குல பர்வதங்களும் சப்த சமுத்திரங்களும் தந்தாமுடைய ஸ்தானங்களிலே நிச்சலமாயிருக்கும்படி எடுத்தருளினான். இதென்ன ஆச்சரியம், என்னப்பன் என்னப்பன் என்கிறார் அப்படிங்கிறார். அந்த ஆச்சரியத்தை பிள்ளை வார்த்தையில கொண்டு வர்றார். இது என்ன ஆச்சரியம், என்னப்பன் ஆச்சரியம், என்னப்பன் ஆச்சரியம் அப்படின்னு அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பூமியை அங்கிருந்து குத்தி எடுத்து மேல வைக்கும்போது ஏதாவது ஒன்னாவது மாறணும் முடியும். ஒன்னும் அதே மாதிரிதான் கோவர்தனத்தை தூக்கி எடுத்த போதும் சொல்லுவாங்க. கோவர்தன தபஸ் கோவர்தன கிரியை எம்பெருமான் கண்ணன் தன்னுடைய கையினாலே எடுத்த பொழுது அப்போ அங்கே தபஸ் பண்ணிட்டு இருந்த மகரிஷிகள்லாம் தபஸ் தான் பண்ணிட்டு இருந்தா, அவளுக்கெல்லாம் அதனால எந்த கெடுதலும் வரல. அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் மிருகமா தான் இருந்தன, அந்த மிருகத்துக்கும் எந்த கேடும் அதனால வரல. அப்படியேதான் எந்திரமான் மலையை பிடித்து நின்றான் அப்படின்னா, அப்பவே எந்திரமான் எப்படி இப்படி மலையை பிடிச்சான், கோவர்தன் முடிவு ஆச்சரியமாக அனாயாசமாக அந்த மலைக்கு எந்த ஒரு கேடும் வராத மாதிரி, மலையில இருக்கிற ஒரு ஜந்துக்கும் ஒரு கேடும் வராத மாதிரியாக எந்திரமான் மலையை தாக்கி பிடித்தானே எப்படின்னு கேட்டா, அதுக்குதான் பிரியாவார் பதில் சொல்ற. இது என்ன அன்னைக்கு வராக அவதாரத்துல பூமியை எடுக்கும் போதே இப்படிதானே இந்த ஆச்சரியம் நடந்தா, பூமி மொத்தத்தையும் எடுத்து வச்சானே எம்பெருமான். அப்புறம் தேவர்களோ அறையீர் வந்து வாங்குவேங்கிறாங்க, அங்கெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க வேணா அப்படின்னு தேவர்களை பார்த்து அரைக்கூவல் விடுகிற மாதிரி அந்த மலையை எடுத்து நின்றவன். இது என்ன பெரிய ஆச்சரியம், வராக அவதாரத்தில் பூமியை எடுக்கும் போது இப்படிதான். அப்போ நான்கில் ஏழ் மண்ணும் தானத்தவே, இன்னும் நான்கில் ஏழ் மலை தானத்தவே அப்படின்னு, இதெல்லாம் நான்கில் நான்கில்னா அசையவில்லைன்னு அர்த்தம், இதெல்லாம் மாறாமல் அப்படியே இருந்தன, அந்தந்த இடத்திலேயே நான்று இல்லை என்பதாக இருக்கும், அசையாமல் அப்படியே நிச்சலமாக இருந்தன என்பதாக இருக்கும். பின்னும் நான் இல்லை, அதனால தானே இதுக்கு பூமியின் பெயர், பிருத்திவியின் பெயர் வந்ததுக்கெல்லாம் காரணமே இதுதான். அது வேதம் அழகா சொல்லுது, திருடமா இருக்கு, பிருத்திவி திடமா இருக்கிறத நம்மளும் திடமா இருக்கும். இதுல எதுவுமே திடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பர்வத்தமும் திடம் இல்லை, சமுத்திரமும் திடம் இல்லை, எது வேணா எப்படி வேணா ஆகும், அப்ப நமக்கு என்னத்துக்காகும், பர்வத்தமும் திடம் இல்லைன்னா நமக்கு என்னத்துக்காகும். ஆனா நமக்கு வந்து நமக்கு வந்து கட்டடத்திலேருந்து ஆரம்பிச்சு மரத்துல, மரம்னு வந்தா மரம் திடமா இருக்கு, கட்டடம் கட்டணும்னா கட்டடம் திடமா இருக்கு, எல்லாம் திடமா இருக்கும்படியாக பூமியானவர் நமக்கு அனுகிரகம் பண்றார். இல்ல வராக பெருமாளானவர் அந்த மாதிரி அதனுடைய திருடத்தன்மை அப்படின்னு பூமிக்கு ஒன்று இருக்கு இல்லையா, அது குலைந்து போகாதபடியாக அப்படி பூமியை எடுத்து அன்னைக்கு காப்பாற்றினார் என்பதாக பார்க்கிறோம். அதனால இதெல்லாம் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் என்பதாக இந்த ஆச்சரியங்களை அனுபவிக்கிறார். இதே சுவாமி தேசிகன் ஸ்லோகத்தை சொல்லும் போது விக்ராந்தியாதிஷ்டபானாம் அமிர்தமதனதஸ்த உத்ருதேஹே பூததாத்ரியாஹ கல்பே லோகாதனாச்ச க்ஷிதிபரஹரணாத் தைத்யராஜப்ரஹாராத் லங்கா சங்கோசகத்வாத் அசுரபுதவனச்சேதனாத் லோகசிருஷ்டேஹே த்ருத்யா கோவர்தனாத்ரேஹே ஸ்புட ஜகதவனப்ரக்ரியம் ஸ்ரீசமாஹ. சுவாமி தேசிகனுக்கு சௌரியமாக இருக்கு. இதான் ஒவ்வொரு பாசத்திலையும் ஒவ்வொரு வைபவத்தை சொல்றபடினால அந்த வைபவத்தை அழகா சொல்ற, வித்ர அந்தியாவிஷ்டபான லோகங்களையும் அளந்து கொண்டவன், அடி எடுத்து வைத்தவன் அப்படின்னு இருக்கு. உலகம் கொண்டவாறு ஆழ்வார் சாதித்தபடினாலே எல்லா லோகத்தையும் அளந்து கொண்ட வைபவம் ஒண்ணு. அமிர்தமசனத்தஸ்தான ரெண்டாவது பாசத்தில் நாம் பார்த்தோம் அமிர்தமசனம் பண்ணான் என்பதை. மூன்றாவது பாசத்தில் உத்ருதேகே பூத தாத்ரியாக அப்படின்னு பூமாதேவி இருக்காரு இல்லையா, அவரை எடுத்து வைத்தான். பூமி எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய பூமாதேவியை, அந்த பூமி பிராட்டியாருடைய திவ்ய ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பூமியை எம்பெருமான் எடுத்து வைத்த போது இதனுடைய ஸ்திரத்துவம் இல்லாதபடி பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது பெரிய ஆபத்தா இருக்கும். நல்ல வேளையாக அப்படி பண்ணலை எம்பெருமான், ஆச்சரியமாக தன்னுடைய திவ்ய சேஷ்டிதத்தினாலே எல்லாம் ஸ்திரமாக இருக்கும்படி நிக்க வேண்டான் அப்படின்றது. இந்த மாதிரி விஷயங்கள்னாலே எம்பெருமான் ஜெகத்தை காப்பாற்றும் பிரக்கிரியைகள் ஒவ்வொரு அவதாரத்திலும் விசேஷமாக இருப்பதை இந்த திருவாய் மொழியிலே ஆழ்வார் அருளி செய்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம்.